பச்சை மாமலை போங்கேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதாமரே ஆயர்தம் பொழுந்தே என்னும் அச்சுதாமரே ஆயர்தம் பொழுந்தே என்னும் இச்சுவை தவிர அச்சுதா அமரரே உம்மை தவிர யான் போய் இல்திர லோகம் மாடும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமானகருளானே அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அச்சுவை பெறினும் வேண்டே அரங்கமானகருளானே காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை ஊரிலே காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாரிலின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காருளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் காருளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றே ஆருளர்களை கணமா அரங்கமானகருளானே காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர்களை கணமா பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என் இச்சுவை தவிர யான் போய் இல்திர லோகம் மாளும் அச்சுவை பெறினும் வேண்டே அரங்கமா